சரண கமலாலயத்தில் அரை நிமிஷ நேரமட்டில் சரண கமலாலயத்தில் அரை நிமிஷ நேரமட்டில் சரண கமலாலயத்தில் அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத சடக்க சடமூடமட்டு பவவினகிலே ஜனித்த தமியே மிடியான் மயக்கம் உருவேனோ. கருணை புரியாதிருப்பதென்ன முருகானி, கருணை புரியாதிருப்ப என்ன குறையும் வேளை செப்பு கையிலை மலை நாதர் பெற்ற குமரேஷா. கடக்க புய மீது ரத்ன மணியணி பொன்மாலை சச்சி கமழு மணமார் கடப்பம் அணிபோனே. தருணமிதையா மிகுத்த கனமதுரு நீர் சவுக்க சகல செல்வயோகமிக்க பெருவாழ்வு. தகைமை சிவஞானமுத்தி வரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேணும் நினைத்த வடிவேலா. அருணதள பாத பத்மம் அனுதினமும் மேத்துதி, அருணதள பாத பத்மம் அனுதினமும் மேத்துதி, அருணதள பாத பத்மம் அனுதினமும் மேத்துதிக்க அரிய தமிழ்தான் அளித்த அதிதீரா. அதிசயம் அநேகமுற்ற பழனி மலை மீதுதித்த அழகா திருவேரகத்தில் முருகோனே, அழகா திருவேரகத்தில் முருகோனே.